அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين صدق الله العظيم. وقال تعالى فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاه والسلام كل يغدو فبائع نفسه فمعتقها او موبقها او كما قال عليه الصلاه والسلام. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய மிக பெரும் அருட்கொடைகளில் நியாமத்துகளில் ஒன்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணையுடன் கூடிய அவனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தவணையோடு கொடுத்திருந்தாலும் கூட, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் இன்னென்ன மனிதர்கள் வாழ்வார்கள் என்ற ஒரு அஜலோடு, ஒரு தவணையோடு அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட, எவ்வளவு கொடுத்திருக்கானோ அவ்வளோ வாழ்க்கையுமே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே மாபெரும் அருட்கொடையாகவும் மாபெரும் ஞாமத்தாகவும் கருத வேண்டும். இந்த வாழ்க்கையிலே அவன் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும், அவன் சுவாசிக்கும் ஒவ்வொரு தருணமும் அவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அவனுடைய ஹயாத் என்பதே, மனிதனுடைய வாழ்க்கை என்பதே, அல்லாஹ் வழங்கிய தனஃபுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சுக்களால், சுவாசங்களால் நிரம்பியதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு சுவாசம் குறையும் பொழுதும், ஒவ்வொரு சுவாசம் நடக்கும் பொழுதும் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி குறைகிறது என்பது பொருள். அல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் மனிதனுக்கு வாழ்க்கை ஹயாத்தை கொடுத்திருக்கின்றானோ அத்தனை ஆண்டுகளிலும் அத்தனை வாழ்க்கையும் ஒட்டுமொத்த அவனுடைய ஹயாத்தும் சுவாசங்களால் நிரப்பப்பட்டது. அந்த ஒவ்வொரு சுவாசம் அவன் விடும் பொழுதும், ஒவ்வொரு தடவை மூச்சு விடும் பொழுதும் அவனுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி குறைந்து கொண்டே வருகிறது, முடிந்து கொண்டே வருகிறது என்பது பொருள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நியமத்து மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் இவன் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு மணித்துளி, ஒவ்வொரு வினாடி அல்லாஹ்வுடைய நியமத்து மட்டுமல்ல, மாறாக இந்த நியமத் அல்லாஹ்வுடைய கடுமையான விசாரணைக்குரிய நியமத் என்பதை மனித குலம் இன்று மறந்துவிட்டதன் காரணமாக அல்லாஹ் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையின் பல மணி நேரங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகள் நமக்கு எந்த பயனும் இல்லாமல் வீணாக கழிந்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை எதனால் ஏற்படுகின்றது? நம்முடைய வாழ்க்கையின் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் எந்தெந்த காரியத்திற்காக பயன்படுத்துகிறோம் என்று நாம் சிறிது நேரம் உட்கார்ந்து முராக்கபா செய்வோம் எனால், நமக்கு நாமே ஒரு சுய ஆய்வு, ஒரு செல்ஃப் இன்ஸ்பெக்ஷன் அல்லது ஒரு செல்ஃப் இவாலுவேஷன், ஒரு சுய மதிப்பீடு நமக்கு நாமே செய்து கொள்வோம் எனால் நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய நேரத்தில், நம்முடைய ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரங்கள் நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு நேரங்கள் நமக்கு வீணாக எந்த பலனும் இல்லாமல், துனியாவுக்கும் பலன் இல்லாமல், ஆகரத்துக்கும் பலன் இல்லாமல் எவ்வளவு நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் எப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் தனிமையிலே உட்கார்ந்து செல்ஃப் இவாலுவேஷன் என்று சொல்லக்கூடிய சுய மதிப்பீடு செய்யும் பொழுது, அல்லது ஒரு முராக்கபா செய்யும் பொழுது, நம்மை நாமே ஒரு சுய ஆய்வு செய்யும் பொழுது, ஒரு செல்ஃப் அனலைஸ் செய்யும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய நேரங்களில் எவ்வளவு நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கின்றன. அருமைக்குரியவர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே லா தசூலு கதமு இப்னி ஆதம், ஆதமுடைய மகனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகராது. ஹத்தா யுஜீபன் ஹம்ஸ், ஐந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வரை. ஆதமுடைய மகனுடைய கால்கள், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஆதமுடைய மகன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அது அன்பியாக்கள் போன்ற உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண கீழ்நிலையில் உள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஈமான் உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஈமான் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே லா தசூலு கதமு பனி ஆதம், ஆதமுடைய மகனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகராது. ஹத்தா யுஜீபன் ஹம்ஸ், ஐந்து கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்கும் வரை. அதில் முக்கியமான கேள்வி என்ன? அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னைதா, அவனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அவன் எப்படி கழித்தான், வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளியையும் எப்படி கழித்தான், ஒவ்வொரு மணி நேரத்தையும் எப்படி செலவிட்டான், ஒவ்வொரு மணித்துளையும் எப்படி பயன்படுத்தினான், எப்படி பாழாக்கினான் என்ற இந்த முதல் கேள்விக்கு, அந்த ஐந்து கேள்வியில் முதல் கேள்வி இது, அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னைதா, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய், வான் ஷபாபிஹி ஃபீம அப்லைதா, உன்னுடைய வாலிபத்தை எப்படி பாழாக்கினாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவழித்தாய், பயனுள்ளதாக செலவழித்தாயா அல்லது பாழாக்கினாயா, வாலிபத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி. அன் மாலிகி மிம் மக்தசப், அவனுடைய செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், வ ஃபீம அன்ஃபக்தா, எப்படி செலவழித்தாய், வ அன் இல்மிஹி பி ஃபீம யமல் பிஹி, அவன் எந்த அளவுக்கு கல்வியை கற்று எந்த அளவுக்கு அமல் செய்தாய். இந்த ஐந்து கேள்விகளில் முதல் கேள்வியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவது, அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னைதா, உன்னுடைய வாழ்க்கை அதை எப்படி அழித்தாய், எப்படி பயன்படுத்தினாய் அல்லது எப்படி பாழாக்கினாய் என்ற ஒவ்வொரு மணித்துளியை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்து அதற்கு பதில் சொல்லாதவரை, ஆதமுடைய மகன் அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவுலியாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நாதாவாக இருந்தாலும், எவ்வளோ சிறப்புக்குரிய மனிதனாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரிய மனிதனாக இருந்தாலும், அல்லது அல்லாஹ்விட்டு தூரமான மனிதனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்த ஐந்து கேள்விக்கு பதிலளிக்கும் வரை அவனுடைய கால்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரை விட்டு நகலாது. எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கேள்வியில், ஐந்து கேள்விகளில் முதல் கேள்வியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய். ஆக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய விசாரணைக்குரிய, அவ்வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு மணி நேமரமும், ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய விசாரணைக்குரிய ஒரு நியமத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மறந்ததன் விளைவு இன்று நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி, சகோதரர்களே, நம்முடைய நாளினுடைய ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் பெரும்பகுதியான நேரம் துன்யாவுக்கும் பலன் இல்லாமல், ஆகரத்திற்கும் பலன் இல்லாமல் பாழாகி கொண்டிருப்பதை பார்க்கலாம், நாம் கவனிக்கலாம். இது எப்பொழுது கவனிக்க முடியும்? நம்மை நாமே ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் செய்யும் பொழுது, ஒரு சுய மதிப்பீடு செய்யும் பொழுது, நமக்கு நாமே ஒரு முனாக்கபா செய்யும் பொழுது நாம் அதை கண்டுகொள்ள முடியும், நம்முடைய நேரங்கள் எவ்வளவு பாழாகி கொண்டிருக்கின்றன என்று. குரானிலே ஒரு முக்கியமான சூரா, ஒரு மிகச்சிறிய சூரா, குரானிலே மொத்த குரானிலேயே மிகச்சிறிய சூரா, ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த சூராவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், இதா தத்பர நாஸ் ஃபி ஹாதிஹி சூரா லவஸியத்ஹும், மனிதர்கள் இந்த ஒரு சூராவை கொஞ்சம் யோசித்தாலே போதும், இந்த இரண்டு வரி கொண்ட இந்த குரானிலே மிக மிக சிறிய சூரா, இந்த ஒரு சூராவை மனிதர்கள் கொஞ்சம் ஆய்வு செய்தாலே, யோசித்தாலே போதும், லவசியாத்துகும், அவை எல்லாவற்றுக்கும் இந்த ஒரு சூராவே போதுமானது. மனிதன் தன்னை திருத்திக் கொள்வதற்கும், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும், தன்னுடைய வாழ்க்கையின் தாத்பரியத்தை, தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த சிறன் இரண்டு வரிகளை கொண்ட இந்த ஒரு சூரா போதுமானது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். என்ன சூரா? ஒல் அசர், காலத்தின் மீது சத்தியமாக, ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக. ஏன் சத்தியம் செய்யப்படும் பொருள் என்பது ஒரு சாதாரண சிறிய பொருள் அல்ல, அது எவ்வளோ மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான பங்குள்ளது என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்கின்றான். காலத்தின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக. என்ன சத்தியம்? இன்னல் இன்சான லஃபிய ஹுசுர், எல்லா மனிதர்களுமே, ஒட்டுமொத்த மனித இனமுமே நஷ்டத்தில் இருக்கின்றது. ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், ஒட்டுமொத்த மனித குலமுமே, ஒட்டுமொத்த மனித இனமுமே, ஒட்டுமொத்த மனிதர்களுமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள், அழிவில் இருக்கின்றார்கள். ஆனால் நான்கு தன்மைகளை தம்முள் கொண்டவர்களை தவிர, நான்கு தன்மைகளை கொண்டவர்களை தவிர, இந்த நான்கு குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்களை தவிர ஒட்டுமொத்த மனிதகுலமே நஷ்டத்திலும் அழிவிலும் இருக்கின்றது. எதன் மீது சத்தியமாக? காலத்தின் மீது சத்தியமாக என்று ரப்பல் ஆலமீன் சத்தியம் என்று கூறுகின்றான். அப்துல்லா இப்னு ஹிஸன் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், மாமின் ரஜுலானி மின் அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் எந்த இரண்டு சஹாபிகள் ஒருவருக்கொரு சந்தித்தாலும், மாமின ரஜுலான் மின சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்களின் தோழர்களில் எந்த இரண்டு மனிதர்கள் எப்பொழுது சந்தித்தாலும் இதல் தக்கையா, இதல் தக்கையா, அவர்கள் எந்த நேரத்தில் இரண்டு சஹாபிகள் சந்தித்தாலும் சலாம் சொல்வதை விட, முதலில் சலாம் சொல்வதை விட அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? லம் யஃப்தரிகா இல்லா அலா அன் யக்ரா அஹதுஹுமா அலல் ஆஹரி சூரத்துல் அஸ்ரி சும்மா யுஸல்லிமுஹும். அப்துல்லாஹி இப்னு அஸ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், எந்த ஒரு சஹாபியுடைய ரெண்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு சஹாபாக்கள் சந்தித்தாலும் முதன் முதலாக இந்த சூரத்துல் அஸ்ரை ஒருவருக்கொருவர் ஓதிக்கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் ஐ யக்ரா அஹதுஹுமா அலல் ஆஹர், ஒருவர் மற்றவருக்கு இந்த சூராவை ஓதி காட்டுவார். ஹுவல் அஸர் இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸவ பில் ஹக்கி வதவாஸவ பிஸ் ஸபர் என்ற இந்த சூராவை இவர் அவருக்கு ஓதி காட்டுவார், அவர் இவருக்கு ஓதி காட்டுவார். அது ஓதிய பிறகுதான், அதற்கு பிறகுதான் சலாமே சொல்வார்கள். அப்படி ஓதாமல் சலாம் சொல்லாமல் லம் யஃப்தரிகா, இரண்டு பேரும் ஒருபோதும் பிரிய மாட்டார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு ஹஸன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அருமைக்குரியவர்களே, காரணம் என்ன? ஒட்டுமொத்த குர்ஆன் 114 சூராக்கள் இருக்கும் பொழுது இந்த சின்ன சூராவை ஒவ்வொரு சஹாபியும் எப்பொழுது சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கொருவர் ஓதி ஞாபகப்படுத்தும் அளவுக்கு இந்த சூராவில் என்ன இருக்கிறது? இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதரும் இந்த ஒரு சூராவை அவர்கள் சிந்தித்தால் போதும், யோசித்தால் போதும், அவர்கள் வாழ்க்கையின் தாத்பரியத்தை தத்துவத்தை புரிந்து கொள்வார்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறினார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் இந்த சூராவிலே நான்கு விஷயங்களை அடிப்படையாக சொல்கின்றான். இந்த நான்கு விஷயங்களை அடிப்படையாக கொண்டவரை தவிர மற்ற உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுமே நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இது காலத்தின் மீது சத்தியம் என்று ரப்பல் ஆலமீன் சத்தியம் என்று சொல்கின்றான். என்ன நான்கு விஷயங்கள்? இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்பவர்கள். ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்கள் முதல் ரெண்டு விஷயம். இரண்டாவது வதவாஸவ பில் ஹக்கி வதவாஸவ பிஸ் ஸபர், உண்மையை கொண்டு பரஸ்பரம் உபதேசம் செய்து கொள்பவர்களும் உண்மையை கொண்டு நலன் நாடுபவர்களும் சபரை கொண்டு நலன் நாடுபவர்களும். இந்த நான்கு தன்மைகள் உள்ளவர்களை தவிர இந்த நான்கிலே சகோதரர்களே, முதல் இரண்டு ஒவ்வொரு மனிதன் அவனுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வது என்பது அவனுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த இரண்டு அவனுடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணி சம்பந்தப்பட்டது. முதல் இரண்டும் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வது என்பது தன்னுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை பரிபூர்ணமானவர் ஈமான் கொண்டு அனைத்து நல்ல அமல்களையும் எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல அமல் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்களோ அந்த நல்ல அமல்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த இரண்டும் அவனுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அடுத்த இரண்டை பெருமானார் குறிப்பிட்டார், அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வத்தவாஸோ பில் ஹக்கி வத்தவாஸோ பில் ஸபர், தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் நலனை நாடுவது உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும். உண்மையை கொண்டு நல்லதை நாடுவது, தான் மட்டும் உருப்பிட்டா போதும், தான் மட்டும் இபாதத் செஞ்சா போதும், நான் உண்டு, என் அமல் உண்டு, என் இபாதத் உண்டு, என் கட்டைக்கு நான் தேடிக்கிறேன், அவன் கட்டைக்கு அவன் தேடிப்பான் என்ற இந்த இத்துப்போன பஞ்சாங்கத்தை பேசாமல் நானும் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், என்னை சார்ந்த என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய உற்றார், என்னுடைய உறவினர், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய அக்கம்பக்கத்து வீட்டார், என் சமுதாயத்தினர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் ஆக வேண்டும் என்ற பாரிய சிந்தனையோடு, பரந்த சிந்தனையோடு எவனொரு நன்மை நாடுகின்றானோ, இந்த இரண்டு தன்மை, நான்கு தன்மைகள், அதிலே இரண்டு அவனுடைய சொந்த வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது, மற்ற இரண்டு அவனுக்கும் சமுதாயத்துக்கும் சம்பந்தப்பட்டது. இந்த நான்கு தன்மைகளையும் யாழ் தன்னுள் ஏற்படுத்திக் கொள்கின்றானோ அவனை தவிர வேறு எவ்வளவு பெரிய கும்பலாக இருந்தாலும் சரி, இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸர், அத்தனை மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள். இது காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அருமைக்குரியவர்களே, ஏன் இவ்வளவு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் காலத்தோடு சம்பந்தப்படுத்தினான், நேரத்தோடு சம்பந்தப்படுத்தினான்? எந்த நேரத்தை நாம் பாழாக்கிக் கொண்டிருக்கின்றோமோ, எந்த நேரத்தை நாம் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோமோ, எந்த நேரத்தை பற்றி கவலை இல்லாமல் துன்யாவுக்கு பலன் இல்லாத, ஆகரத்துக்கு பலன் இல்லாத வீணான விஷயங்களே பாழாக்கி கொண்டிருக்கின்றோமோ, அந்த நேரத்தோடு இந்த விஷயத்தை, இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன் ரப்பல் ஆலமீன் சம்பந்தப்படுத்தினான்? இந்த முக்கியமான விஷயம் செய்வதற்கு அந்த மனிதனுக்கு நேரம் தேவை. அந்த நேரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். நேரம் என்ற ஒரு முதலீட்டை கொடுத்து, நேரம் என்ற ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வைத்து, இந்த முதலீட்டை வைத்து நீ எந்த அளவுக்கு வியாபாரம் செய்கின்றாய், அந்த நேரத்தை நல்ல முறையில், அந்த முதலீட்டை நல்ல முறையில் பயன்படுத்தி, நல்ல முறையில் ரொட்டேஷன் செய்து, நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நீ அதை பயனுள்ள வியாபாரமாக, லாபகரமான வியாபாரமாக ஆக்கிக் கொள்கிறாயா, அல்லது இந்த முதலீட்டை பாழாக்கி வீணாக்கி வியாபாரத்தை நஷ்டமாக்குகிறாயா என்று சோதிப்பதற்காக ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வாழ்க்கை நேரம் என்ற ஒரு முதலீட்டை கொடுத்து அந்த முதலீட்டிலே என்னென்ன முதலீடு செய்ய வேண்டும், என்னென்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அந்த வியாபார தத்துவத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து இந்த வியாபாரத்தில் வெற்றி பெறுகிறானா இவன், தோல்வி அடைகிறானா, வெற்றி பெறுவதும் இவனுடைய கையில் இருக்கிறது, தோற்று நாசமா போவதும் இவனுடைய கையில் இருக்கிறது என்று இரண்டையுமே ரப்பல் ஆலமீன் நம்முடைய கையில் கொடுத்து விட்டான். அதனால்தான் இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தை ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது காலத்தோடு சம்பந்தப்படுத்தி, நேரத்தோடு சம்பந்தப்படுத்தி, எந்த நேரத்தை நாம் இன்று பாழாக்கி கொண்டிருக்கிறோம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோமோ அந்த நேரத்தோடு சம்பந்தப்படுத்தி ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகின்றான், மனிதர்களே நாம் கொடுத்த ஞாமத்தை நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இன்றைய காலகட்டத்திலே நாம் எப்படியெல்லாம் நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் தனிமையில் உட்கார்ந்து இன்று காலை நான் எத்தனை மணிக்கு எழுந்தேன், தஹஜ்ஜு தொழுதேனா, சுபு தொழுதேனா, சுபுவுக்கு பிறகு என்ன செய்தேன், அதற்கு பிறகு என்ன செய்தேன், காலை 7 மணி முதல் 8 மணி என்ன செய்தேன், 8 முதல் 8:30 வரை என்ன செய்தேன், 8:30 முதல் 8:45 வரை என்ன செய்தேன் என்று ஒவ்வொரு நம்முடைய 24 மணி நேரத்தை கொஞ்சம் பகுத்தாய்வோமேனால் நாம் புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன என்று. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாசிபு கபல் அன் துஹாசபு, நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே ஒரு முறை விசாரித்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய விசாரணை கொடூரமாக கடினமானதாக இருக்கும், அப்படிப்பட்ட விசாரணை வருவதற்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு நேரத்தை பயனுள்ளதாக கழிக்கின்றோம், எவ்வளவு நேரத்தை பாழாக்குகின்றோம் என்று உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். அருமைக்குரியவர்களே, இன்று பெரிய பெரிய தொழுகையாளிகளை பார்க்கின்றோம், நல்ல இபாதத்தாளிகளை பார்க்கின்றோம், மார்க்கப்பற்றுள்ளவர்களை பார்க்கின்றோம். கிரிக்கெட் என்று வந்துவிட்டால் அந்த டிவியை திறந்துவிட்டு அவர் உட்கார்ந்து நேரத்தை பாழாக்குவதென்ன, வீணாக்குவதென்ன, அந்த ஹராமான கிரிக்கெட்டிலே தங்களுடைய நேரத்தை வீணாக்கி பாழாக்கி அதே சிந்தனையாக அதிலே யார் ஜெயிச்சா, எத்தனை விக்கெட் எடுத்தான், எத்தனை ரன் எடுத்தான், சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்தால் ஒல் அஸ்ரி சூராவை ஓதிக்கொள்வார்கள், ஒல் அஸ்ரி சூராவை ஓதிக்கொள்வார்கள், காலத்தின்மை சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யோசித்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே ரெண்டு பேர் சந்திச்சா யார் ரன்னு, டோனி அவன் எடுத்தான், டானி எவ்வளோ எடுத்தான், இவன் எத்தனை விக்கெட்டு, இவன் எத்தனை விக்கெட்டு, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லா. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அருமைக்குரியவர்களே, இந்த பாழாப்போன ஐபிஎல் என்ற ஒரு கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும், நம்முடைய ஆகரத்தை பாழாக்கிவிடும் என்று எச்சரித்தேன். அந்த ஐபிஎல்ல மீண்டும் மூழ்கினோம், மீண்டும் படித்தோம். இன்னைக்கு அந்த ஐபிஎல்லே ஒரு பொய்ப்பியலாக இருந்திருக்கிறது. நீங்கள் உயிரை கொடுத்து பார்க்கின்றீர்கள், அப்படியே சேர் இன்ச்சில் உட்காந்துக்கிட்டு 8 பால் 4 ரன் தேவை 4 பல்லு 8 ரன் தேவை, இவன் அடிப்பானா அடிக்க மாட்டானா, விக்கெட் புழுந்துருமா, செத்துருவானா, சாவ மாட்டானா என்று நம்முடைய நாம் டென்ஷன் ஆக்கி, நம்முடைய ப்ரெஷரை ஏற்றி நம்முடைய உடலை பாழாக்கி கொண்டிருந்தோம். ஆனால் அங்கே ஆடக்கூடிய அயோக்கியர்கள் எவனிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டு சூதாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சூதாட்டத்தை நாம் பார்த்து நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம். இது ஐபிஎலுக்கு என்றல்ல, எப்பொழுது கிரிக்கெட் வந்தாலும் சரி, அல்லது ஃபுட்பால் வந்தாலும் சரி, இது போன்ற வீணான விஷயங்களிலே நாம் நேரத்தை கழித்து பாழாக்கி கொண்டிருக்கின்றோமே, நம்முடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றோமே. இதற்காக எவ்வளோ காசு கொடுக்கின்றோம், அந்த சேனல் வர வைப்பதற்காக காசு கொடுத்து சேனலை வாங்குகின்றோம். ஒரு வியாபாரி சொன்னார், டிவி வியாபாரி, கிரிக்கெட் சீசன் வருகிறது அதனால் எனக்கு நிறைய டிவி வியாபாரம் ஆகும், கிரிக்கெட் சீசன் வருகிறது அதனால் நிறைய டிவி வியாபாரம் ஆகும். அதில் வாங்குறவங்களில் முக்காவாசி பேர் யாரும் பார்த்தா முஸ்லீம்கள். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? இது நான் உதாரணத்துக்காக சொல்கின்றேன், கிரிக்கெட் என்ற ஐபிஎல்லை பற்றியும் இந்த பொய்ப்பியலை பற்றியும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஆனால் எவ்வளோ இது போன்ற விஷயங்களிலே நம்முடைய நேரங்கள் பாழாகி கொண்டிருக்கின்றன, நம்முடைய நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்குரியல ஆக மாட்டோமா? அருமைக்குரியவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், எப்பொழுது நாம் இது போன்ற வீணான விஷயங்களிலே நம்முடைய நேரங்கள் பாழாக ஆரம்பித்து விடுமோ, ரப்பல் ஆலமீன் நல்ல விஷயங்களிலே நம்முடைய நேரங்கள் செலவாவதை தடுத்து விடுவான், அந்த நியமத்தை நம்ம தூரமாக்கி விடுவான். நாம் நம்முடைய நேரங்களை பாழாப்போன விஷயங்களிலும் வீணாப்போன விஷயங்களிலும் அழியக்கூடிய ஹராமான விஷயங்களிலும் நம்முடைய நேரத்தை பயன்படுத்தி நாம் பாழாக்கி கொண்டிருப்போம் எனால் நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய உடல் சக்தியையும் நம்முடைய நேரத்தையும் நல்ல விஷயங்களை பயன்படுத்துவதிட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடுவான், தூரமாக்கி கொண்டிருக்கின்றான், தூரமாக்கி விட்டான். காரணம் என்ன? நாம் ஆற்ற வேண்டிய சமூக பணிகள், நாம் செய்ய வேண்டிய அக்கறையான சமூக பணிகள், நம்முடைய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள், நம்முடைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பணிகள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்ய வேண்டிய பணிகள், எவ்வளவோ பணிகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த பணிகளை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை, அந்த வேலைகளை பற்றி நாம் அக்கறைப்படுவதே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதாவது ஒரு பணிக்காக துண்டு வசூல் பண்ணால் ஒரு 5 10 துண்டை போட்டு என் பொறுப்பு முடிந்து விட்டது, இதோடு என் வேலை முடிஞ்சு விட்டது, நான் செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சு போச்சு என்று ஒரு 50 100 5 10 போட்டுட்டு நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டதா நினைக்கின்றோம். இல்லை சகோதரர்களே, நாம் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன. இந்த அல்லாஹ் சூராவிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் இரண்டையும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி விட்டு அடுத்த இரண்டு விஷயங்களை அல்லாஹ் யாதவர் சொல்கிறான், சமுதாயத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்கின்றான், சமுதாயத்தோடு சம்பந்தப்படுத்துகின்றான், சமூக பணிகளில் ஆற்ற வேண்டிய முக்கியத்துவத்தை சொல்கின்றான், சமுதாயத்துக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய அவசியத்தை சொல்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி, தன்னுடைய மனைவி மக்களை பற்றி, தன்னுடைய குழந்தைகளை பற்றி, தான் சார்ந்த சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரை பற்றியும் கவலைப்பட வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கின்றான்.